tình vậy. எண்ணம் என்னும் ஏட்டு நான் பாடும் பாட்டு நீ வாழ்கிறாய் நித்தம் வரும். ஐயா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னங்க பாடுறீங்க? அப்படி இல்ல, நான் பாடுறேன் பாருங்க. வைகை நதி ஓரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது, கழுவடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே கூத்தாடுது. இது அன்பின் வேதம் அதை நாடும் போதும், இது அன்பின் வேதம் நாடும் போதும் காத்தே. துணை வர வேண்டும் என்று தூது சொல்லத்தா, நினைவுகள் பூத்த வண்ணம் ஓர் சோலை புஷ்பம்தான் திருக்கோயில் சிற்பம்தான். திருக்கோயில் சிற்பந்தான் இதன் ராகம் தாளம் பாவம் அன்பை கூறும். வைகை நதி ஓரம் பொன்மால நேரம் காத்தாடுது. பூஜைக்கிது ஏற்றதென்று மலரை படைத்தான் தலைவனும் மாலை என்று சூடி கொள்ளத்தான் தேவா.